புதுசா ஒரு பாட்டெடு பொதுவா அதில் வாழ்க்கெடு ஹோலி ஹோலி. இதுதான் நம்ம காலனி இருக்கும் இந்த கூட்டணி ஜாலி தினம் ஜாலி. சின்னஞ்சிறு பிள்ளைகளும் சித்திரப்பு முல்லைகளும் உறவாடும் விளையாடும் நாளாகும். துயரங்கள் இனிமேலே தூளாகும். தந்தை தாயாரு நாமும் பார்க்கல, தாலே தாலேலோ காதில் கேட்கல. பார்க்காத சொந்தங்கள் ஏராளமா, பார்த்தோமே இங்கே நாம் தாராளமா. பாஷைகள் வெவ்வேறு ஆனாலுமே பாசங்கள் நேசங்கள் மெய்யாகுமே. அண்ணன் தங்கை உறவாய் பல உயிர்கள் இங்கு இருக்கு. மண்ணில் உள்ள வரையில் என்ன கூரைகள் இங்கு நமக்கு. ஓ புதுசா ஒரு பாட்டெடு பொதுவா அதில் வாழ்த்திடு ஹோலி ஹோலி. இதுதான் நம்ம காலனி இருக்கும் இந்த கூட்டணி ஜாலி தினம் ஜாலி. சின்னஞ்சிறு பிள்ளைகளும் சித்திரப்பு முல்லைகளும் உறவாடும் விளையாடும் நாளாகும். துயரங்கள் இனி மேலே தூளாகும். ஒரு பாட்டு நாலு வகை சனமும் நல்ல மனமும் இங்கு விளங்க, நல்ல வங்க குடும்பம் குத்து விளக்க ஒளி துலங்க. புதுசா ஒரு பாட்டெடு பொதுவா அதில் வாழ்த்திடு ஹோலி ஹோலி. இதுதான் நம்ம காலனி இருக்கும் இந்த கூட்டணி ஜாலி தினம் ஜாலி. இதுதான் நம்ம காலம்.